முழங்கால் வலி என்றது இப்போ வயதானவருக்கு மட்டும் கிடையாது, யங்ஸ்டர்ஸுக்கு கூட வருது. இதுக்கு ரீசன் சொல்கிறது, தேவையான அளவுக்குள்ள பிளட் ஃப்ளோ வந்துட்டு நம்ம மசில்ஸுக்குள்ள, முழங்கால் மசில்ஸுக்குள்ள இல்லாமல் இருக்கிறது தான் முழங்கால் வலியாக மாறுது. இன்னொரு இதுன்னு சொல்கிறது, முழங்கால் மசிலுக்கு வர சடனான ஸ்ட்ரெஸ்ஸு, அதை விட்டால் வயதாகும் போது வர போன்ஸுக்கு வர சடன் சேஞ்சஸ். இதை தான் முழங்கால் வலியாக மாறுது. இதுக்கு நமக்கு வீட்லேயே என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நமக்கு தேவையானது ஒரு 2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சர்க்கரை தூள் செஞ்சது, நம்ம நார்மலாக டீலெல்லாம் யூஸ் செய்யல அந்த சர்க்கரை தூள் ஆக்குனது 1 டீஸ்பூன், 1 எலுமிச்சை பழத்தோட சத்து, கொஞ்சம் தண்ணி, இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் செஞ்சுட்டு ஒரு பேஸ்ட் பருவம் பண்ணிவிட்டு நம்ம முழங்கால்ல அப்ளை செய்யணும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை செய்கிறது ரொம்ப நல்லது. நாளைக்கு காலையில் நம்ம எழுந்துடும்போது நார்மல் தண்ணியில் நமக்கு வாஷ் செய்யலாம். இந்த மாதிரி ஒரு 1 வீக் செய்யறது உங்களுக்கு கண்டிப்பாக அதோட ரிசல்ட் கிடைக்கும். 1-2 நாள் செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட பெயின் சேஞ்ச் ஆகும், ரெடியூஸ் பண்ணுறது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகும். இனி ஒரு ஆப்ஷன் சொல்கிறது, நம்ம இஞ்சி இருக்குல்ல, இஞ்சி ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதை தூள் ஆக்குனது, அது 1-2 டீஸ்பூன், 1 ஸ்பூன் கடுகெண்ணெய், இது ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முழங்கால் அப்ளை செய்யணும். அப்ளை செய்து 5-6 ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் வாஷ் செய்யலாம். இந்த மாதிரி ஒரு 3-4 நாள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதோட ரிசல்ட் தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கு பெயின் ரெடியூஸ் ஆகும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது. இனி ஒரு ஆப்ஷன் சொல்கிறது, நம்ம வெந்தயம் இருக்குல்ல, இந்த வெந்தயம் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து மிக்சியில் நல்லா அடிக்கணும், ஒரு பேஸ்ட் பருவம் பண்ணிவிட்டு முழங்கால் அப்ளை செய்யணும். 3-4 ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதை விட்டால் நார்மல் தண்ணியில் நமக்கு வாஷ் செய்யலாம். டே டைமில் செய்கிறது தான் ரொம்ப நல்லது.